ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயா ரங்கிணி ந்யஸ்த பாரம் தத் சம்ப்ராப்த கமாந் தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமக்ரியம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீரங்க ராமானுஜ முனி கருணாலப்த மோக்ஷாஸ்ரமந்தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபத்த போதம் தத்பாதயுக்ம சரசேருக பிருங்கராஜம் த்ரையந்தயுக்ம கிருதபூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோர் அர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஸ்ரமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிம பரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீரங்கேஷ பதே சமர்ப்பித பரம் ஸ்ருத்யந்த ராமானுஜ ஸ்ரீ யோகீந்திர குருத்தமேன யமின ஸ்ருத்யந்த வித்யாத்மனஹ ப்ராப்த ஸ்ருத்ய வதம் சயுக்ம ஹ்ருதயம் ஸ்ரீவாச ராமானுஜாத் ஸ்ரீ ஸ்ரீவாச முனீந்திர தேசிக மணிம் ஸ்ரேயோ நிதிம் சம்ஸ்ரயே ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி விரசிதா பயம் வ்ருஷ்ணி துர்யதே சரணமீயுஷாம் சம்ஸ்ருதேர்பயாத் கரசரோருஹம் காந்த காமதம் சிரசி தேஹின ஸ்ரீகரக்ரஹம். கோபிகைகளுடைய ஒரு பிரிவு ஆற்றாமை, அதாவது எம்பெருமான் வந்து தங்களை பிரிந்து, கிருஷ்ணர் வந்து தங்களை பிரிந்து போயிட்டார். அந்த பிரிந்த கிருஷ்ணரை நோக்கி மிகவும் அப்படியே மனசு ரொம்ப வலிக்கிறது. அதாவது நமக்கு ரொம்ப வேண்டியவா, ஒரு நாம ரொம்ப பெரிய ஒரு ஸ்தானத்துல இருக்கும் பொழுது, நல்ல ஒரு ஆனந்தத்துல இருக்கும் பொழுது நம்ம கூட இல்லைன்னா எவ்வளவு ரொம்ப துக்கமா நம்ம ஃபீல் பண்ணுவோமோ, அத போல கோபிகைகளுக்கு பகவத் அனுபவம்ன்றத கொடுத்த கிருஷ்ணர் இப்ப திடீர்னு வந்து மறைஞ்சு அவர்களை வந்து ஒரு சிக்ஷை, அதாவது அவர்களுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் மாதிரி, அதாவது அவர்களுக்கு கர்வம் வந்துடுத்தோ அந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட், பகவத் அனுபவத்தை குறைக்கிறது. அப்படி பண்ணும்பொழுது அவர்கள் பாடின பாடல் தான் இந்த கோபிகா கீதம். அதுல 5வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமா இப்ப நாம சேவிச்சுட்டு இருக்கோம். அதுல விருஷ்ணி துரிய அப்படின்னு கூப்பிடுறான், அதாவது எதுகுல நந்தனே அப்படின்னு கூப்பிட்டு பெருமாள் காந்த எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுடைய கணவனை போன்றவனே, ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த ஆத்ம விவாகம்னு நாம ஒண்ணு பண்றோம் இல்லையா, இந்த ஆத்மாவை பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம். பெருமாள் இந்த லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் ஸ்திரீ பிராயர்கள், அதாவது எல்லாரும் பெண் தன்மை உடையவர்கள். ஏன் அப்படின்னா எல்லா எம்பெருமான் ஒருத்தன்தான் புருஷன், எல்லாரும் அவன்கிட்ட சமர்ப்பிக்கப்படுற இந்த ஸ்திரீ பாவத்தை உடையவர்கள். அப்ப அப்படி உடைய நாங்க வந்து உங்ககிட்ட வந்து எங்களையே சமர்ப்பித்தவா, எங்களை இப்படி விட்டுட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றா, சரணமே யுஷாம் சம்ஸ்ருதேர் பயாத். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம்னு சொல்லப்படுறது. சம்சாரம், சம்சாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிறப்பிறப்பு சுழல், இந்த துக்கமான இந்த வாழ்க்கை முறை, இந்த வாழ்க்கை முறையில எங்களை இப்படி வந்து சம்சாரம் என்ற துக்க கடல்ல பயந்து இருக்கிற எங்களை அவர் உம்ம திருவடியில சரணம்னு நாங்கள்லாம் வந்திருக்கோம். இந்த விரச்சிதா பயம், ஏன் விரச்சிதா பயம், எங்களுக்கு பயம் போச்சு அப்படின்னா சரணமீ யுஷாம், இந்த சம்சார கடல்ல இருந்து தப்பிக்கணும்னா விஷ்ணுபோதம் வினா நாண்யத்துன்னு பிரமாணங்கள்லாம் சொல்றபடி உம்ம திருவடியத்தான் சரணாகதி பண்ணணும். அந்த சரணாகத்தியை பண்ண எங்களை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேள்வி. அதே போல காமதம், காமதம்னா காமம் ததாதி, எங்களுக்கு நாங்க கேட்டதையெல்லாம் கொடுக்க கூடியவர் நீந்தான். ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் கீதையில பின்னாடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷப அப்படின்னு சாய்க்கிறார் இல்லையா. அதாவது பெருமாள்கிட்ட அறம், பொருள், இன்பம், வீடுன்னு எல்லாத்தையும் அவரவர்கள் அவரவர்களுக்கு ஏத்ததை கேட்கறான். அப்ப கேட்கும்போது சில பேர் பணங்காசு கேட்கறா, அதை கொடுக்கறாரு. சில பேருக்கு போஸ்ட், பெரிய ஹை போஸ்ட் கேட்கறா, அதை கொடுக்கறாரு. சில பேருக்கு தங்களுடைய ஆத்மாவை அனுபவிக்கணும்னு தோன்றது, அதை கொடுக்கறாரு. சில பேருக்கு வந்து பிரம்மா இந்திரன் சந்திரன் போஸ்ட், மேல இருக்கிற போஸ்ட், தேவர்கள் போஸ்ட் கேட்கறா, அதை கொடுக்கறாரு. ஆனா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா ஞானி து ஆத்ம இவ மே மதம். யார் ஞானி அப்படின்னா, உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காளே அவாளா அப்படின்னா, இல்ல இல்ல, ஞானினா யாரு அப்படின்னா, ஞானியானவன் தான் பரமேகாந்தி. அதாவது கிருஷ்ணனுடைய அந்த நினைவிலேயே இருக்கிறது. இப்ப கோபிகைகள்லாம் ஞானி, அவள்லாம் ஏன் ஞானம் பெற்றவா, ரொம்ப ஞானியோட நிலையை அடைஞ்சவான்னா, பெருமாளே வேணும்னு பெருமாள்கிட்ட கேட்டிருக்கா, அவர்களுக்கு வேற ஒரு தேவை இல்லை. அதனாலதான் பெருமாள் சொல்ற, ஞானி து ஆத்மைவ மேமதம், ஞானிகள் எனக்கு ஆத்மா போன்றவர்கள்னு பெருமாளே சாய்க்கிற அளவு, கிருஷ்ணரே சொல்ற அளவு ரொம்ப உயர்ந்தவர்கள் கோபிகைகள். அப்ப அத சொல்றா, எல்லாருக்கும் வேண்டினத வேண்டும்படி கொடுக்கிறவர் நீ தான் ஸ்ரீகர கிரகம். இதுக்காக தேவள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, தாயார் ருக்மிணி தாயாரோட கையை கட்டியா பிடிச்சிட்டு ஒரு சங்கல்பம், உண்டுடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவாளின்ற உயிரெல்லாம் உய்ய, உண்டுடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசதிர் கண்டுடிந்த நடைந்தேனும் திருவடியே. அதாவது பெருமாள் தாயாரோட சேர்ந்த யஜ்ய தீட்சித்தனம், அதாவது ஒரு யாகம் பண்றானா பத்னியோட சேர்ந்தா யாகம் பண்ணணும், பத்னி இல்லைனா யாகம் பண்றது முடியாது. அப்ப அந்த யாகத்துக்கு எப்படி பத்னி வேணுமோ அந்த மாதிரி நாங்க சரணாகத்தி ஆகிற யாகத்தை பண்ணிருக்கோம். சரணாகத்திய வேதத்துல யாகமா சொல்லியிருக்கு. அந்த யாகத்தை பண்ண நாங்க யாருக்கிட்ட பண்ணிருக்கோம் அப்படின்னா, லக்ஷ்மி நாராயணனா ருக்மிணி கிருஷ்ணனா இருக்கிற உம்ம திருவடியில பண்ணிருக்கோம். அப்ப இந்த ருக்மிணி பிராட்டியோட சேர்ந்த இந்த கிருஷ்ணர் திருவடியில நாங்க பண்ண இந்த சரணாகதி எப்படி வீணா போகலாம், எங்களுக்கு வந்து அதுக்காக தானே ருக்மிணி கையை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு தேவன். ஸ்ரீ கரக்கிர கிரகம் எதுக்காக பிராட்டியோட இருக்கு அப்படின்னா, தாயார் சொல்றாளா, அகலகில்ல நிறையுமென்னு அலர் மேல் மங்கை உரைமாறுபா. ஏன் தாயார் அகலல்ல அப்படின்னா, தாயார் அகன்றே போகமாட்டா, நித்தியான பாயினி. பெருமாள் வந்து ஒரு அனுக்ஷணம் தாயாரை விட்டு பிரிய மாட்டார், தாயார் ஒரு அனுக்ஷணம் பெருமாளை விட்டு பிரிய மாட்டான். அப்ப சீதையா இருக்கும்போது ராமரை பிரிஞ்சாலே அதெல்லாம் ஒரு பாவனையே தவிர, அதனாலதான் நீங்க சுந்தரகாண்டத்துல எடுத்து சேவிச்சேன்னா தெரியும், ஹனுமார் வந்து இன்ப பெருமாளை சேவிக்கும் பொழுது, தாயாரை வந்து அசோகவனத்துல சீதைய சேவிக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்ற, இவர இந்த தாயாரை பிரிஞ்சு அந்த ராமனால இருக்கவே முடியாதுன்னு அவரே முடிவு கட்டுற. நீங்க எடுத்து சுந்தரகாண்ட சேவிச்சல்னா தெரியும், தன் மனசுனால ராமரை அப்படியே இங்க ஏழை பண்ணிட்டு வந்து தாயார் பக்கத்துல பொருத்தி பாக்குறாரு ஹனுமார். ஏன்னா மனசுனால கூட தாயாரை தூக்க மாட்டாரான் ஹனுமார், ஏன்னா அவன் தான் தூக்கிட்டானே, அந்த பாவி தூக்கினா மாதிரி தான் மனசால கூட தாயாரை தூக்க கூடாதுன்னு ஹனுமாருக்கு எண்ணமா. அப்படி தாயார் பரம பவித்ரே, அதாவது இந்த இந்த அத்தனை சம்சாரத்துல உள்ள ஜீவன்கள் மேல அவ்வளவு அவளுக்கு வாத்சல்யம் தாயாருக்கு. அதனால்தான் எல்லாரையும் காப்பாத்தாரு. ருக்மிணி பிராட்டி தன்னுடைய சொந்த பிராதாக்களையே காப்பாத்தினா, அவர்களை எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டா விட்டுடுங்கோன்ட்டா. இப்படி எல்லாரையும் தாயார் காப்பாத்தின்ட்டுதான் இருக்கா. காக்காசுரனை சீதா காப்பாத்தினா, காக்காசுரனை போல ஒரு லோகத்துல ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிருப்பான, தாயார்கிட்டயே தப்பா நடந்துட்டான். அப்படி வந்து தாயார்கிட்டயே அவளுடைய ரொம்ப அவளை துன்புறுத்தினவனை போய் தாயார் மன்னிச்சு விட சொன்னா பெருமாள். அப்ப அதனாலதான் சுவாமி இதெல்லாம் இதெல்லாம் உயர்த்தி, இதெல்லாம் இந்த உயர்ந்த குணங்கள்லாம் ஒன்றும் சேராது. இந்த உயர்ந்த குணங்கள்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, பரபிரம்மத்துக்கிட்ட தான் இருக்கும். யார் வந்து முழுமுதற் கடவுளோ, யார் உபாசியனோ, நம்மளா யார் சேவிக்கணுமோ, நம்ம யாரை சேவிச்சோ அப்படியே அந்த பகவத் அனுபவம் அப்படியே அந்த ஆறாவமுது கிடைக்குமோ அந்த எம்பெருமான் அந்த பிராட்டிக்கிட்ட தான் இருக்கும். அப்படி தாயாரோட தேவள் எழுதிருக்கீரே, அந்த கைகளை பிடித்துண்டு அப்படி இருக்கிறே கரசரோ ருகம். அதாவது எங்க நீர் என்ன பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றா. ஏன் இப்ப நீங்க என்ன பண்றன்னு, நான் என்ன பண்ணணும், நீங்க எனக்கு உத்தரவிடுவேளான்னு பெருமாள் பார்த்து கேக்குறானா. ஆமா, நாங்க சரணாகதி பண்ணிருக்கோம், சரணாகதி பண்ணவா என்ன கேக்குறாளோ அத்தத்தானே கொடுக்கணும். நாங்க என்ன கேக்குறோம்னா, சிரசி தேகினகா ஸ்ரீ கரக்கிரகம், உம்முடைய கையினால எங்க தலையில அனுகிரகம் பண்ணணும், எங்க சிரசுல அதை வச்சு அனுகிரகம் பண்ணணும். அதுக்கு தேவள் நேரா வரணும். இப்ப என்ன விஷயம்னா, அதாவது பெருமாள் அவளால பிரிஞ்சு இருக்க முடியல, அதனால உன்னை எப்ப பாப்பேன் எப்ப பாப்பேன் எப்ப பாப்பேன். லீலா சுகர்ன்றவர் கிருஷ்ண கர்ணாமிரதத்துல ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் போடுற, ஹே தேவ ஹே தயித ஹே ஜகதே கபந்தோ, ஹே கிருஷ்ண ஹே சபல ஹே கருணை கசிந்தோ, ஹே நாத ஹே ரமண ஹே நயனாபிராம, ஹா ஹா கதானு பவிதாசி பதம் திருஷோர்மே. இப்படி ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த எம்பெருமானை பார்த்து, ஹே தேவ தேவதேவனா இருக்கிற எம்பெருமானே, ஹே தைத்த எங்களுக்கெல்லாம், அதாவது ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, ஆருயிர் அன்பு, அதாவது அன்பேயோ அப்படின்னு சொல்ல சாய்கிறார் இல்லையா, அப்படிப்பட்ட அன்பே நிறைந்தது எங்களுடைய அன்பே ஒரு வடிவெடுத்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணரே தேவள் எங்க போச்சு. அதே மாதிரி லோகத்துக்கெல்லாம் ஹே ஜகதே கபந்தோ, உலகங்களுக்கெல்லாம் ஒரே பந்துவே. ஏன் வந்து திருப்பி திருப்பி நீங்க பாருங்க, போன ஸ்லோகத்துல கோபிகைகள் என்ன சொன்னா, சகவுதே இவான் சாத்வதாம் குலே, பெருமாள் சக ஹே சக எங்களுக்கெல்லாம் நண்பரை போன்றவரே அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல ஹே காந்த அப்படின்னு கூப்பிடுறா, எங்களுக்கெல்லாம் பர்த்தா அதாவது எங்களை எல்லாம் ஆளக்கூடியவரே அப்படின்னு இங்க கூப்பிடுறான். இனி எல்லாம் சொல்ல போறா பெருமாளை, பெருமாளை திருப்பி அடுத்ததுல சக்கேன்னு தான் சொல்ல போறா. திருப்பி பெருமாள் எல்லாவித பந்துவா இருக்காரு, அதனாலதான் இந்த ஸ்லோகம் கரெக்டா ஒட்டுறது. ஜகதே கபந்தோ, உலகங்களுக்கெல்லாம் பந்து, உலகங்களுக்கெல்லாம் தேவள் தான் வந்து எல்லாமுமா, அன்னையா எத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான், எல்லாமுமா இருக்கிறவர். எல்லாமுமா இருக்கிறவர்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன பிதாத்வம் மாதாத்வம் தெய்த தனயஸ்துவம் பிரிய சுகிருத்து துவேவத்வம் மித்ரம் குருரசி கதிஷ்டாசி ஜகதாம் அப்படின்னு எல்லாமுமா, மாதாவா அன்னையா இருக்கிறது, அதே மாதிரி அப்பாவா இருக்கிறது, மனைவியா இருக்கிறது, மக்களா இருக்கிறது, குருவா இருக்கிறது. என்ன சுவாமி எல்லா வித பந்துவும் சொல்றாரு அப்படின்னு, ஆமா பெருமாள் தான் எல்லா வித பந்துவும் நமக்கு. நமக்கு இந்த ஆத்மாவுக்கு யார் பந்து அப்படின்னு, ஆத்மாவுக்கெல்லாம் பெருமாள் தான் பந்து. ஆத்மாவை பத்தி எங்க சொல்லிருக்கு, போன ஸ்லோகத்திலயும் சொல்லிட்டா கோபிகைகள், அகில தேஹி நாம் அந்தராத்மா திருக்கு, எல்லாருக்கும் அந்தராத்மாவா இருக்கீர் அப்படின்னா. இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் பந்துவா இருக்கிறது நீ தான். என்ன சுவாமி கிருஷ்ணருக்கும் இவாளுக்கும் நேரடி ரிலேஷன்ஷிப் இல்லையே, அவர் எங்க பிறந்தாரோ அவ அங்க இருக்கா. ஆஹா, கிருஷ்ணருக்கும் இவாளுக்கும் தான் நேரடி ரிலேஷன்ஷிப். ஆண்டாள் சொன்னதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறேன், உன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அதை யாராலும் ஒழிச்சுக்க முடியாது, பெருமாளும் ஒழிச்சுக்க முடியாது, ஜீவனும் ஒழிச்சுக்க முடியாது. ஆனால நமக்கும் நம்ம ஆத்மாவுக்கும் பெருமாளுக்குமான உறவை யாரும் ஒழிக்க முடியாது. அப்ப பெருமாள் நமக்கு எல்லா விதமான ஆத்மா. ஆனால்தான் ஜகதே கபந்தோ ஹே கிருஷ்ண ஹே சபல ஹே கருணை கசிந்தோ, கருணையே வடிவெடுத்த கிருஷ்ணமூர்த்தியே தேவள் எங்க இருக்கிறது. எவ்வளவு அழகா பதம் போடுறா பாருங்களேன், கருணைக சிந்தோன்னு உடனே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா. ஏன் தெரியுமா, கிருஷ்ணோட கருப்பு அதாவது கருப்பு வர்ணமாகிற மேகம் தான் கருணை. கருணை வந்து மழை, அந்த கருணை ஆகிற மழையை எது பொழியும், நான் விள விளையல்னு இருக்கேன் அது பொழியாது, நல்ல கருத்த மேகம் தான், நீருண்ட மேகம் வந்து கருப்பா இருக்கும். அதனாலதான் நீருண்ட மேகம் பெருமாளுக்கு திரும்ப பேரே என்ன, காலமேகத்தை எண்ணி மற்றொன் நிலங்கதியேன்னு ஆழ்வாரே சாய்க்கிற. அதனால அப்படி பெருமாள் வந்து காலமேகமா இருக்கிறான், அதனால காலமேகமான கருணை கடலை எங்க மேல வர்ஷிக்கணும் அப்படின்னு, கருணை கருணை மழையை எங்க மேல பொழி அப்படின்னு கேட்கறான். ஹே நாத ஹே ரமண ஹே நாத அப்படின்னு கூட்டான். இங்க கோபிகைகள் என்ன கூட்டா, கரசரோருஹம் காந்த காமதம், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய எங்க பர்த்தாவே, ஆத்துல யார் எல்லாம் வாங்கி தரானு, எங்க ஆத்துக்கார தான் எல்லாம் வாங்கி தரான்னு இப்போ ஸ்திரீகள்லாம் சொல்றா பாருங்க, என்ன கேட்டாலும் வாங்கி தர அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாம் அவளு அவளுக்கு அடிமைப்பட்டு காரியம் பண்றாரு, அடிமையினால காரியம் பண்ணல. புருஷாளுக்கு அந்த அளவு ஐக்கரசியம், பெருமாள் வந்து தாயாருக்கு அடிமையா காரியம் பண்றாருன்னு அர்த்தம் இல்ல. பெருமாளுக்கும் தாயாருக்கும் உள்ள அந்யோன்யம் போல ஒரு அந்யோன்யம் எங்கேயுமே கிடையாது. பந்திருக்கும் மெல்விரலாள் பாவை பனிமலராள், வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன், தாயார் மேல பெருமாளுக்கு அவ்வளவு ஆசை, பெருமாளுக்கு தாயார் மேல அவ்வளவு, அதாவது பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் அதீத ஆசை. அதனால தாயார் என்ன சொன்னாலும் பெருமாள் கேட்பார், அப்படி பெருமாளும் வந்து அது ஒண்ணு கூட மீறாம காரியம் பண்றாராம். அப்ப அதனாலதான் இந்த இடத்துல ரமணன்னு பதம் போடுறா, ஹே நாத ஹே ரமண ஹே நயனாபிராம, அழகான திருக்கண்களை படைச்சவனே, ரொம்ப அழகான திருக்கண்கள், பெருமாளுடைய புண்டரீகாட்சன்னு திருநாமம், அந்த புண்டரீகாட்சனை எங்களை என்னைக்குதான், ஹா ஹா கதா அனுபவிதாசி பதம் திருஷோர்மே, எங்களுக்கு எப்பதான் தேவள் திருக்காட்சி தரப்போறது, இங்க அதேதான் கேட்கறா, எங்களுக்கு எப்பதான் திருக்காட்சி தந்து எங்க சிரசு மேல வச்சு அனுகிரகம் பண்ண போறது அப்படின்னு. இங்க முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, கோபிகைகள் எம்பெருமான சரணாகதி பண்றா. அதாவது சரணாகதி அப்படின்னா என்ன அப்படின்னா, அடைக்கலம் புகுவது. அதாவது நம்மளால ஒரு விஷயம் முடியலன்னு வச்சுக்கோம், கையாலாகாதவா நாம, அதாவது நாம லௌகிகத்திலேயே அந்த காரியம் பண்றோம், உலகத்திலேயே உலக வழக்கே எப்படி இருக்கு பாருங்களேன், நம்மளால ஏதோ ஒரு காரியம் முடியல, உடனே என்ன பண்றோம், முடியறவா கிட்ட, சுவாமி என்னால பண்ண முடியல, உங்களையே நம்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரணாகதி பண்றோம், அதாவது அவர்கிட்ட அடைக்கலம் போகிறோம். அப்ப நாம என்னென்ன பண்றோம் அப்படின்னா, அவருக்கு என்னைக்குமே நான் அனுகூலனா இருப்பேன், அதாவது அவருக்கு எதிரானதை செய்யக்கூடாது. இப்ப நாம ஒத்தட்ட போறோம்னா, அவட்ட ஏதோ ஒரு காரியமா போறோம்னா, அப்ப நாம எப்படி போனோம், அவளுக்கு ஏதாவது பழங்களும் வாங்கிட்டு போறோம், ஏதோ அனுகூலமா இருக்கோம்னு காமிக்கிறோம், எல்லாம் பண்றோம் இல்லையோ. அப்ப பிரதிகூலமா எந்த காரியமும் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு எதிரான காரியங்கள் பண்ணக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணும், அது மகாவிஸ்வாசம்னு பேர், அவர்கள் மேல நல்ல விசுவாசம் இருக்கணும், சரணாகதி பண்றவாட்ட நல்ல விசுவாசம். இங்க பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, பேர்க்கவும் பேராவே பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே, பாசி தூத்து கிடந்த பார்மகட்கு பண்டொருநாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம். எப்படிப்பட்டவன் எம்பெருமான்னா, அந்த பெருமாள் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே பதிச்சு வைக்க வேண்டிய வார்த்தைகள். அதனால பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன சரணாகதி பண்ணவாள நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்ட்டார் பெருமாள். ராமனா என்ன சொன்னார், சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி செய்யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமிய தத் விரதம் மமன்ன, நான் என்ன உருக்காலே சரணாக அடைந்தவரை காப்பாத்தியே தீர்வேன்னு விரதம் பூண்டு இருக்கேன் அப்படின்னார். அதுக்காக தான் பெருமாள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு இப்ப ராமனை பத்தி சேவிக்க போறோம். ராமனை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷமா சொல்லணும். அடுத்தது கிருஷ்ணாவதாரத்துல என்ன சொன்னார், சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ அஹந்த்வா சர்வாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. பெருமாள் வந்து மோட்சத்துக்காக வேற எதுவும் பண்ண முடியாத இருக்கிற நீங்கள்லாம் எங்கிட்ட சரணாகதி பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன், உங்களுடைய எல்லா பாபத்தையும் போக்குறேன்னு. இப்ப இந்த கோபிகைகளுடைய நிலை எப்படி இருக்குன்னு நீங்க நன்னா தெரிஞ்சுக்கணும். கோபிகைகளா யார் வந்து அவதரிச்சான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தண்டகாரண்யத்துல இருக்கிற மகரிஷிகள் தான் கோபிகைகளா வந்தான். ராமனை அனுபவிக்கணும்னு நினைச்சா ராமன் என்ன பண்ணிட்டார், அடுத்த யுகத்துல உங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லிவிட்டார். அடுத்த யுகத்துல இந்த கோபிகைகளா வந்து அவர்கள் அந்த மகரிஷிகள்லாம் அவதரிச்சா கண்ணனை நன்னா தீர அதை பாருங்களேன் எப்படி அனுபவிக்கிறா பாருங்களே கண்ணனை. அப்படி கண்ணனை சம்சிருத்த இந்த சம்சாரத்தெல்லாம் போக்கக்கூடிய உங்க உம்ம திருவடியில தானே நாங்க எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிருக்கோம், அதனால பயம் நீங்கியவர்கள் நாங்கள். அப்ப எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு உம்முடைய கரஸ்பரிஷம் கரசரோருகம் உம்முடைய திருக்கைகள்னால சிரசி தேகினகா எங்க சிரசுல தலை வைத்து எங்களுக்கு வைத்தருள வேணும், எங்களுக்கு அதை அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கறான். அப்ப இந்த இடத்துல வந்து ஏற்கனவே பெருமாள்கிட்ட நினைவூட்டுறான், எங்களுக்கு போன தரம் தேவள் என்ன சொன்னீர், போன தரமே வாக்கு கொடுத்தீர் ராம ராமோ துர்ணாபி பாழதே. ராமன் எப்படிப்பட்டவன்னா இரண்டு நாக்கு படைத்தவன் அல்ல ராமன். ஏன் அப்படின்னா ராமன் ஒரு தரம் சொன்னா ஒரு சொல் சொல்லுவாளே, ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல், ராமன் ஒரு சொல் தான் சொல்லுவான், அந்த சொன்னா அந்த சத்தியத்தை காப்பாத்துவான். ராமன் ஒரே வில், ஒரு அம்பால அது அடிச்சான்னா அது இரண்டாவது பிரயோகமே பிரயோகம் பண்ணவே வேண்டாம், அந்த அளவு ஒரு வில், அதாவது அந்த அளவு பராக்கிரமம். அடுத்தது அதனாலதான் தேசியம் சொல்லும்பொழுது சொல்ற திரேம்பக சமதிக கோராஸ்திராடம்பரான்ற, அடுத்தது ஒரு இல், பிராட்டியை தவிர வேற யாரையும் திரும்பி பார்க்க மாட்டான். இப்ப அப்படி இருக்கக்கூடிய ராமன், அந்த ராமன் விபீஷணனை ஏத்துக்கிறதுக்காக பட்ட பாடதான் இப்ப இங்க நீங்க நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். விபீஷணன் விபீஷணன்றதுவன் ராவணனுடைய தம்பி. ராவணனுக்கு எவ்வளவு நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணான், சீத்தையை விட்டுடுறாப்பா சீத்தையினால் நமக்கு பெரிய அழிவே வந்துடும் போல இருக்கு, லங்கையே ஒண்ணும் இல்லாம போயிடும், நீ கஷ்டப்பட்டு சேர்த்தது இந்த ராஜ்யம் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்க, நீனும் நன்னா இருக்கலாம் எல்லாரும் நன்னா இருக்கலாம், சீதையை விட்டுடு ராமன்ட்ட போய் கொடுத்துருவோம் அப்படின்னு. நல்லவர் தான் பாவம் நன்னா சொன்னார் இவனுக்கு, அதாவது நல்ல காலத்திலே ஒருத்தருக்கும் மனசு போகாது, கெட்ட காலத்துல வந்து போறதான்னு. அபந்தானம் துகச்சந்தம் திரியஞ்சோபி நமுஞ்சத்தின்னு சொல்றான், அதாவது அபந்தானம் தவறான வழியில போனா நமக்கு வந்து ஒரு ஈயர்பு கூட உபகாரம் பண்ணாதான், அந்த அளவு தவறான வழியில போறான் ராவணன். அதனால அவனை விட்டு வந்துட்டான், விட்டு வந்துட்டான்னு இல்ல அவனே வந்து வெளியில அனுப்பிச்சுட்டான், துவாம்சதி குலபாம்சனம்னு நீ இந்த இலங்கையிலேயே இருக்க வேண்டான்னு அவனை திக்காரம் பண்ணிட்டான். அப்ப உடனே நேரா வரார். எப்படி வரார் அப்படின்னா, ஒண்ணுமே கையில கிடையாது, ஒரு கை முதலும் இல்ல, பெருமாள் திருவடியை நம்பிதான் வரார் ராமன்ட. அப்ப நிவேதயத மாம்க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், இந்த விபீஷணனை பெருமாள் திருவடியில நிவேதனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி வர. பெருமாள் அவரை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு இவாழ்ட்டெல்லாம் ஆலோசனை கேட்கும் பொழுது சுக்ரீவன் தான் ரொம்ப பிடிவாதமா நிக்கிற, ஏத்துக்கவே கூடாது அப்படின்னு. பாவம் பெருமாள் அவருக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லி, ஒரு புறா ஆண் புறா இருந்தது பெண் புறா இருந்ததுப்பா, ஒரு வேடன் வந்தான் குளிர்காலத்துல அந்த பெண் புறாவை வந்து பிடிச்சுட்டான், அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சுடுத்து ஒரே குளிர்ல நடுங்கினான். அப்ப அந்த பெண் புறா அந்த ஆண் புறா கிட்ட நம்மாத்த தேடி வந்திருக்கான் சுவாமி, சரணாகதி வேற பண்ணியிருக்கான், அதனால அவனுக்கு வந்து அதிதி சத்காரம் அதாவது விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கணும், நம்ம ஏதாவது கொஞ்சமாவது கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஆண் புறா வந்து சுள்ளி எல்லாம் எடுத்துன்னு வந்து நெருப்பு பத்த வச்சு தன் உயிரையே கொடுத்தது அவனுக்கு. அந்த அளவு ஒரு சரணாகத்தனை ஒரு புறா ரட்சிச்சுது, ஒரு குரங்கு ரட்சிச்சுது. அதே மாதிரி அது மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடி பல மகரிஷிகள் எங்க பூர்வஜாளான ராமருடைய பூர்வஜாள் ரகு, எங்க ரகுன்னு எங்க பூர்வாள்ல இருந்தவாள்லாம், அதாவது முன்னாடி இருந்த மகாராஜால அவர் என்ன பண்ணார், ஒரு பிராமணர் வந்தார்னு அவருக்காக வந்து குபேர பட்டணத்தையே வந்து ஜெயிக்கிற அளவு போருக்கு ரெடியானார் அவருக்காக அப்படின்னு அவருடைய கதையெல்லாம் சொல்லி அவரை நன்னா, அதாவது தன் கூட இருக்கிறவாளை நன்னா கன்வின்ஸ் பண்ணி, அதான் ஹனுமார் தெளிவா சொல்லிவிட்டார் முதலே, இந்த விபீஷணன் நன்னா ஏத்துக்கலாம், விபீஷணன் நன்னா தர்மாத்மா அப்படின்னு ஹனுமார் சுவாமி ஹனுமார் தான் பார்த்துட்டு வந்தவர், அவரே சொல்ற ஆனாலும் சுக்ரீவன் ஏத்துக்கலன்னு உடனே பெருமாள் வந்து நீ என்ன ஏத்துக்கிறது, நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்றத விட முதல்ல அவரை கன்வின்ஸ் பண்ற, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நம்மளெல்லாம் யாருமே மதிக்க மாட்டா, அப்புறம் சரணாகத்தால கையே விடக்கூடாதுப்பா, நம்மளையே நம்பி வந்தவா, இந்த விபீஷணனால ஒரு கெட்டது கூட ஒரு குரங்குக்கு கூட நம்மளால செய்ய முடியாதுன்னு அவரை நன்னா பேசி புரிய வச்சு அந்த விபீஷணனை ஏத்துண்டவரே அந்த எம்பெருமான் என்ன சொன்னார் அப்படின்னா, சுக்ரீவன்ட்ட போய் சுக்ரீவா விபீஷணன் அழிச்சிண்டுவா, விபீஷணன் வேஷத்துல ராவணன் இருந்தாலும் அவனையும் அழிச்சிண்டுவான். அதாவது பெருமாளுக்கு எவ்வளவு குணத்துக்காக சொல்ற இந்த விஷயங்கள்லாம், ராமனுக்கு எந்த அளவு உதார குணம் அப்படின்னா, விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம்னு சொன்னவர் ராமர். அப்ப அப்படி இருக்கிற பெருமாள், அந்த பெருமாள் இப்ப இந்த கிருஷ்ணாவதாரத்துல தண்டகாரண்ய மகர்ஷிகள் கேட்கறா, அன்னைக்கு விபீஷணனுக்காக அவ்வளவு சிபாரிசு எல்லாம் பண்ணிரே, அன்னைக்கு சிபாரிசு பண்ணி பாவம் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் விபீஷண சரணாகத்தியை ஏத்துண்டீரே, அவன் அடைக்கலம் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து அஞ்சேலன்னு இருக்கிறதுக்காக அவனுக்கு அப்பயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிரே, இன்னைக்கு நாங்க உங்களை விட்டு தவிச்சு இருக்கோமே, எங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னு கேட்கறா. இதுக்கு மேல உள்ள ஸ்லோகங்கள்லாம் நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.